శ్రీగా తరంగ పరకాలం నిత్రయాస్త లక్ష్మాప్తరక్షణ గజద్ద యుగాగమాంతం ఆచార్య భక్తి పరిపూతమనర్ఘశీలం గోపాలదేశికమునిం గురుమాశ్రయామః శ్రీకృష్ణ బ్రహ్మతంత్రోత్తమ గురు కరుణావాప్తసక్రాంగ భాష్యం వైరాగ్యాచార వార్ధౌ వరద పదముఖే లక్ష్మణేన సవారం శ్రీవాగీశాత్తుర్యం షడరిపి గజదాద్వైత చూడార్య మూర్తిం నూతనం శ్రీరంగనాథం కలిమదన గురుం బ్రహ్మతంత్రం శ్రయామః నభ్య శ్రీరంగనాథాద్యాన్ అధ్యాత్మగ్రంథబోధకాన్ పూర్వాచార్యాన్ అహం వందే ప్రణమ్ర మనసా సదా శ్రీమాన్ వెంకటనాథార్థ కవితార్కిక సహచరీ వేదాంతాచార్య వద్యోమే సన్నిధత్తాం సదాహృది ప్రాయ ప్రవదనే పుంసాం పూనఃపుణ్యం నివారయన్ సప్తశ్రీరంగవత్తుర్మాభిముద్రితః ఉల్లాస పల్లవిత పాలిత సప్తలోకీ నిర్వాహ కోరకదనేమ కటాక్షలీలా శ్రీరంగ సమ్యదళ మంగళ దీపరేఖాం శ్రీరంగరాజ మహిషీం శ్రీయమాశ్రయామః. உயிரும் உடலும் உடலாக ஒங்கி தயிர் வெண்ணெய் தாரணியோடுண்டான் பயிரில் களைபோல் அசுரரை காய்ந்தான் தம் கையில் வளபோல் எம் ஆசிரியர் வாக்கு. தத்வநவநீதம் அப்படிங்கிறதான ஒரு ரகசியம். நேற்றுக்கு ரகசிய பதவி அப்படிங்கிறதான போன வாரத்துல ரகசிய பதவி அப்படிங்கறதான ஒரு ரகசிய கிரந்தம். அந்த ரகசிய பதவிங்கிற கிரந்தத்துல சுவாமி தேசிகன் எடுத்ததான பிரமாணங்கள் என்னென்ன பிரமாணங்கள் எடுத்தார்னார், ரகசியத்ரய சாரத்துல மூணு ரகசியத்ரயங்கள்னு சொல்லக்கூடிய திருமந்திரம் துவயம் சரம ஸ்லோகம், அதுல திருமந்திரமானது அக்க முதல்ல மூணு பதங்களா இருக்கு, அகார பிரணவ நமசு நாராயண சப்தம். அதுல பிரணவ சப்தார்த்தம் எங்க காட்டப்பட்டது அப்படின்னா, பிரணவத்துல இவனுக்கு இருக்கக்கூடியது இவனுடையதான அனன்யாச சேஷத்துவம், இந்த அனன்யாச சேஷத்துவத்தை காமிக்கிறதுக்காகத்தான் எம்பெருமா இது காமிச்சார். ஆழ்வாருடையதான சீசுக்தியா இருக்கக்கூடிய கண்ணபுரம் ஒன்றுடையார் கடியே மற்றையோருக்கு உரியேனோ அப்படிங்கறதான திருமங்கை ஆழ்வாருடைய அந்த சீசுக்தி எடுத்து உதாகரிச்சார். விடையேழு எண்ணெடுத்து விருந்து விளங்குற படையாழி தட்ட பரவன் பரஞ்சோதி மடையார் நீளம் மல்க வயல்கூழ் கண்ணபுரம் ஒன்றுடையான கடியேன் மற்றையோர் குறியேனோ அப்படிங்கறதாக அதுல அனன்யார சேஷத்துவத்தை காமிக்கிறதுக்காக பிரணவத்துல இருக்கக்கூடிய அனன்யார சேஷத்துவத்தை காமிக்கிறதுக்காக எடுத்தார். அதுக்கு மேல ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் வன்னி வெளிவிழா அடிமை செய்ய வேண்டும் நாம். அதுலயே பிரணவத்துல இருக்கக்கூடியது அந்த அஷ்டாட்சரத்துல இருக்கக்கூடியதான சதுர்த்தி நாராயணாய அப்படிங்கிற ஆய விபக்தி அர்த்தம் என்னன்னா, ஒழிவில் காலமெல்லாம் உடனாமண்ணி வழிவிழா அடிமை செய்ய வேண்டும்னு நம்மாழ்வாருடைய சீசுக்தியில எடுத்து உபாதனம் பண்ணார். சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோஜித சர்வவித கைங்கரியங்களையும் பண்ணணும்ங்கிறதுக்காக. அதுக்கு மேல துவயத்தினுடைய பூர்வ கண்டா பூர்வ கண்டார்த்தத்துல இருக்கக்கூடியதான ஸ்ரீமத் சப்தார்த்தத்தை காமிக்கிறதுக்காக அகலகல்லே நிறைய மென் அலர்மேல் மங்கை உர மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனைக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழுன்னாடியே உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே ஸ்ரீமன் நாராயண சரணோச்சரணம் பிரபத்தியே அப்படிங்கிற பூர்வ கண்டாசத்தை காமிச்ச. அதுக்கு மேல இந்த பிரபத்தியினுடையதான நைரபேட்சம் சர்வதர்மான் பரித்தியஜ மாமேகம் சரணம் பிரஜா அப்படிங்கிற இந்த பரித்தியஜங்கிறது விதியான்னு கேட்டுட்டார். பிரபத்தியினுடைய நைரபேட்சம் சொல்றது அப்படிங்கிறதுக்காக திருமணிபிரானுடைய குளங்களாய ஈரண்டு ஒன்றிலும் பிறந்திலேன் நலங்களாய நற்கலைகள் நாளிலும் நவிந்திலேன் குளங்களைந்து வெண்ணிலேன் பொறியிலேன் புனித நின் இலங்கு பாதமின்றி மற்றோர் பற்றிலேன் எமீசனே அப்படிங்கிறதான ஆழ்வாருடைய திருமணிபிரானுடையதற்கான அந்த சீசு, அதாவது நைரபேட்சத்தையும் இதுல ஆக்கிஞ்சன்யம் முதலியதான அதிகாரத்தும் இதுக்கு பிரபத்தி அதிகாரத்தை காமிக்கிறது சர்வதர்மான் பரித்தியஜங்கிறதான அந்த சப்தாதிகள்லாம். அதுக்காக இந்த பிரமாணத்தை எடுத்து காமிச்சார் போன ரகசியத்துல. அதனால ரகசிய பதவி அப்படிங்கறதான அந்த ரகசிய கிரந்தத்தை காமிச்சு. அதுக்கு மேல தத்துவ நவநீதம்ங்கிறதான ஒரு ரகசிய கிரந்தம். நவநீதம்ங்கிறதுக்கு அந்த தத்துவங்கள் எல்லாம் கடைஞ்சு சார தமமா இருக்கோ அதை எடுத்து நமக்கு தேசியம் கொடுக்குறோம். அது ரசேனா அல்பம் அனந்தபாரம் பகுவேதித்தவ்யம் அல்பஸ்ட காலோ பகவஸ்ட விக்னாக எத்சாரபூதம் ததுபாத தீதா ஹம்சோ யதா க்ஷீர மிவாம்பு மிஸ்ரம் அப்படிங்கிறதாக ஒரு ஸ்லோகம் உண்டு, தேசிகன் அதை வந்து சிவசாரத்துல எடுக்கிற, சாரநஷ்கர்ஷ அதிகாரத்துல இந்த ஸ்லோகத்தை எடுக்கிறார். அதுல அனந்தபாரம் பகுவேதி தவ்யம், நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களோ அநேகம் அநேகமா இருக்கு. காலமோ அல்பச்ச காலோ, காலமோ நமக்கு ரொம்ப குறைச்சலா இருக்கு. ஏன்னா வேதநூல் பிராயம் நூறு, மனுஷர் தான் புகுவரேலும், பாதியும் உறங்கி போகும், நின்னதில் பதினையாண்டு, பேதை பாலகன் அதுவாகும், பிணிபசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன்னு திருமணி இவர் தொண்டரெடுப்படி ஆழ்வார் காமிச்சார். அதனால இப்படி காலமோ ரொம்ப பிரச்சனை. அல்பச்ச அல்பச்ச காலகா, சரி அல்ப காலத்துக்கு தெரிஞ்சுக்கலாமான்னா பகவஸ்த விக்னாகா, இதுல ஏற்படக்கூடிய தடைகளோ அநேகம் அநேகம். தெரிஞ்சுக்க வேண்டியதோ நிறைய இருக்கு, நமக்கு கிடைச்ச காலமோ குறைச்சலா இருக்கு. அந்த குறைச்சாலான காலத்தை தெரிஞ்சுக்கலாமான்னு பார்த்தா தெரிஞ்சுக்க விடாத விக்னங்கள் அநேகமா இருக்கு. அதனால என்ன பண்ணணும்னா, எத்சாரபூதம் ததுபாததீதா, எது சாரமா இருக்கோ இவைகளுக்கெல்லாம் ரசமா எது இருக்கோ அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோ. எப்படின்னா அம்சோயதா க்ஷீரமிவம் பூமிஸ்ரம், அம்சமானது எப்படி பாலையும் ஜலத்தையும் கலந்ததுன்னா அந்த பாலை உண்டி சாப்பிடுறதோ அது மாதிரி, சாரசமமான விஷயத்தை உண்டி எப்படி எடுத்துக்கிறதோ அது மாதிரி அப்படின்னா. இப்ப தத்துவ நவநீதம் அப்படிங்கறதா அந்த ரகசியம் எதுக்காக சொல்ல வரேன், இந்த சாஸ்திரார்த்தங்கள் எல்லாம் ஒரு பரியாலோசனை பண்ணி ஒரு நவநீதம் மாதிரி எடுத்து கொடுத்துட்டார். எத தத்துவம் தத்துவங்கள் எடுத்து காமிச்சார். அந்த கிரந்தத்துக்கு தத்துவ நவநீதம்னு பேரு. இந்த தத்துவ நவநீதத்துல என்னென்ன விஷயங்கள் சொன்னார், உயிரும் உடலும் உடலாக ஓங்கி, உயிர்னு சொல்லக்கூடிய ஜீவாத்மா, உடல்னு சொல்லக்கூடியதான அச்சேதனம், இந்த சேதனம் என்ன அச்சேதனம் என்ன இவையெல்லாம் பெருமாளுக்கு எப்படி இருக்குன்னா, உடலாக ஓங்கி தனக்கு சரீரமாக கொண்டிருக்கான், சித் அச்சித் விசிஷ்டம் பிரம்ம, சித்தச்சித் சரீரகம் பிரம்ம அப்படிங்கிற நம்மளுடைய தத்துவத்தினுடைய பிரதானமான பிரதிதந்திரம் இது. உயிரும் உடலும் உடலாக ஓங்கி தயிர் வெண்ணெய் சாரணியோனுண்டான், தயிர் சாட்டான், தயிர் வெண்ணெய் அப்படின்னா தயிரில இருக்கக்கூடியதான வெண்ணெய், இல்ல தயிருடன் கூடியதான வெண்ணெய், இல்ல தயிரும் வெண்ணையும் தயிர் வெண்ணெய், இப்படி பல அர்த்தங்கள் பண்ணலாம். காரணியோடு உண்டான், தயிர் வெண்ணெய் உண்டது ஒண்ணு பெரிய காரியம் இல்ல, கடின பதார்த்தங்கள் நிறைஞ்சிருக்கிறதான இந்த லோகத்தையே சாட்டான். பயிரில் களைவோல சுரரை காய்ந்தான், தன் கையில் வளைவோல மாசிரியர் வாக்கு, பயிர்ல களைய எடுக்கிறா போலே அசுர நிரசனம் பண்ண அந்த எம்பெருமானுடைய கையில வலை குளுந்துருது, அந்த வலையோட சப்தம் தான் எங்க ஆச்சாரியாருடைய திருவாக்குன்னு காமிச்சார் இந்த ரகசிய நவநீதத்துக்கு. இதுல தத்துவங்கள் எல்லாம் சொல்லிட்டு போறார். தத்துவம்னு பார்த்தா மூணு விதமான தத்துவம் இருக்கு. அது என்னென்ன தத்துவம்னா, சேதன தத்துவம்னு ஒண்ணு, அச்சேதன தத்துவம்னு ஒண்ணு, ஈஸ்வர தத்துவம்னு ஒண்ணு. இந்த அச்சேதன சேதன தத்துவமானது அணுவா இருக்கு, சேதனா இருக்கான், சேஷபூதனா இருக்கான். அச்சேதன தத்துவமானது காலம் தர்மபூத தியானம் பிரகிருதி அப்படின்னு பேர் பெற்றிருக்கு. இந்த காலம் அச்சே தர்ம பிரகிருதிங்கிறது 24 தத்துவங்களை உடையதாக இருக்கு. கால தத்துவமானது விபு பதார்த்தமாய் நேத்து இன்று அப்படின்னு விவகாரத்துக்கு காரணமாக இந்த கால தத்துவமானது நிச்சயமா இருந்துட்டு, இந்த தர்மபூத ஞானம்ங்கிறது சுத்த சத்தம்னு ஒன்னாரு. இந்த தர்மபூத ஞானம்ங்கிறது, தர்மபூத ஞானம் சுத்த சத்தம் ரெண்டும் அச்சேதனமா இருந்தாலும் அஜடம்ங்கிற வகுப்புக்குள்ள வருது. அதெல்லாம் அந்த சாஸ்திர பிரமேயத்துல சொல்லுவோம். ஏன்னா நமக்கு தேசிகனுடையதான தேசிகன் எடுத்த ஆழ்வார் சீசுக்திகள் தான் நமக்கு உத்தேசம். அதனால சுத்த சத்தம், அதுக்கு மேல தர்மபூத ஞானம். தர்மபூத ஞானம்ங்கிறது இந்த சேதனத்துக்கு தர்மமாக இருக்கக்கூடியதான, குணமா இருக்கக்கூடியதான ஞான விசேஷத்துக்கு தர்மபூத ஞானம்னு பேரு. சுத்த சத்துவம்ங்கிறது வைகுண்டத்துல இருக்கக்கூடியதான எல்லாம் சுத்த சத்துவத்தினால உண்டானது. இந்த சுத்த சத்துவங்கிறது வைகுண்டத்தினுடைய பிரகிருதிக்கு சுத்த சத்துவம்னு பேரு. இப்படி அச்சேதன தத்துவங்கள் சேதன தத்துவங்கள் இருக்க, இந்த அச்சேதன சேதன தத்துவங்கள் தனக்கு சரீரமாக உடைய தத்துவம் இருக்க, அந்த தத்துவத்துக்கு தான் பிரம்மம்னு பேர். இந்த பிரம்ம தத்துவம் எப்படிப்பட்டதா இருக்குன்னு சொல்லின்னு வச்சே, இப்படி மூன்று வகையான சேதன அச்சேதனங்களுடைய சொரூபஸ்ததி பிரவருத்திகள் ஒன்றும் தானிட்ட வழக்காம்படிதக்கிற ஸ்ரீயப்பதியை பிரேரிதா என்கிறது. இதுக்கு இந்த மூணு தத்துவத்தையும் தனித்தனியா சொல்லக்கூடியதான சுத்தி வாக்கியம் இருக்கான்னு கேட்டார். அதுக்கு இருக்குன்னு காமிச்சார். போக்தா போக்யம் பிரேரிதாரஞ்ச மத்வா ஜுஷ்டஸ்ததஸ்தே அமிர்தத்வமேதிங்கிறதான உபனிஷத் வாக்கியம். போக்தான்னு ஒண்ணும் போக்யம்னா உண்ண பிரேரிதான், போக்தானா உண்பவன் ஜீவன், போக்யம்னா உண்ணப்படுவது அச்சேதனம். பிரேரிதா அப்படின்னா இவைகளை ரெண்டையும் உண்ணக்கூடிய பதார்த்தங்களையும் உண்பவனையும் பிரேரிக்கிறவன் நியமிக்கிறவன் அவனுக்கு பிரேரிதான்னு பேர். அந்த ஈஸ்வரன் யாருன்னா அவன் தான் பிரேரிதா. பிரேரிதா என்கிறது அது என்ன, ஏன் பிரேரிதாவா இருக்கான்னா இந்த சேதன அச்சேதனங்களுடைய சொரூப ஸ்திதி பிரவர்த்திகள் இவன் அதீனமா இருக்கிறபடியினாலே இவனை பிரேரிதா என்கிறது. இவன் மூன்று சம்பந்த நியமத்தாலே சர்வசரீரியாய், இந்த சர்வேஸ்வரன் எப்படிப்பட்டவனா இருக்கான்னார், மூன்று சம்பந்த நியமனத்தாலே அப்படின்னார். என்னன்னார், எப்போதும் தாரண் தரிச்சு நிக்கிறது, நியமிக்கிறது, அதுக்கு மேல பலனை கொடுக்கறது. இந்த மூன்று சம்பந்த எம்பெருமானுக்கும் இந்த சேதனனுக்கு ஏற்படும். இவன் மூன்று சம்பந்த நியமத்தாலே சர்வசரீரியாய், மூன்று வியாபார விசேஷங்களாலே, மூன்று வியாபார விசேஷங்கள் அப்படின்னா எல்லாத்தையும் நடத்துறது, சேதன அச்சேதனா சரீரமா கொள்றது அப்படின்லாம் காமிச்சு, மூன்று சேதன அச்சேதனங்களை சரீரமாக கொள்ளுதல், அப்புறம் பல பொருளாக ஆவதாய் பகுசியாம்னு சங்கல்பித்தல், அப்ப பல வடிவத்தை எடுக்கல், நாமலிங்கானுசாசனம் பண்ணி வைக்கல், இப்படிப்பட்டதான மூணு காரியங்களை பண்ணிண்டுதான். சர்வ மூன்று வியாபாரங்களாலே சர்வ காரியங்களுக்கும் சர்வ காரணமாய் மூன்று காலத்திலும் ஏகரூபமாய், பூத பவ்ய பவிஷ்யத்து அப்படிங்கிறதான மூணு காலத்திலும் ஏகரூபமாய், நித்தியவாசத்தை உடையவனாய், மூன்று வகையான அர்ச்சாவதாரத்தை உடையவனாய். மூன்று வகையான அர்ச்சாவதாரம் எங்க அப்படின்னார், அப்புறம் சூரிய மண்டலம், சுயம்பெக்தம், சாத்வதம், மானுஷம் அப்படின்னு சைத்தம் மானுஷம்னு சொல்லக்கூடியதான அவஸ்தர்கள். சுயம்பெக்தமா இருக்கிறது சீரங்காரிகள்ல சுயம்பெக்தம், சித்தர்கள் ரிஷிகள் பிரதிக்கப்பட்டது திவ்யதேசங்கள், மனுஷால் பிரதிக்கப்பட்டது, இது மாதிரி மூன்று அர்ச்சாவதார திருமேனிய உடையவர். மூன்று யுகத்திலே விசேஷித்து பிரகாசிக்குமவனாய், மூன்று யுகத்திலே திருதயுகம் தேதாயுகம் துவாபரயுகம்னு சொல்லக்கூடிய மூன்று யுகத்துல பிரசித்தமா இருக்க, கலியுகத்துல இல்லையான்னு கேட்கக்கூடாது, இந்த மூன்று யுகத்துல இருக்கிறதுனாலே கலியுகத்துல இருக்க. இந்த மூன்று யுகத்தாலும் த்ரியுகனாய், அப்படி மூன்று யுகத்துல இருக்கிறதுனால த்ரியுகன்னு பேர், மூன்று வியூகங்களாலே மூவிரண்டு பிரகாரங்களை பண்ணுபவனாய், எல்லாம் மூணு மூணா அடிக்கிட்டு போறார் தேசிகன். மூன்று வியூகங்களாலே, மூன்று வியூகங்கள்னா என்னன்னா சங்கர்ஷன பிரத்யும்ன அனிருத்தன்னு ஸ்ரீபாஞ்சராத்திர சொல்றது, அதான் மூன்று வியூகங்களாலே மூவிரண்டு பிரகாரங்களை பண்ணுபவனாய். இதனால பெருமாளுக்கு மூவிரண்டு பிரகாரம் அப்படின்னா மூன்று ரட்டர்களை, சங்கர்ஷன பிரத்யும்ன அனிருத்தன், அத மூவிரண்டு பிரகாரங்கள்னா ஒவ்வொருத்தருக்கும் இந்த சாட்குண்யாதிகள்ல ஆறு ரெண்டு ரெண்டு குணங்கள் ஒவ்வொருத்தருக்கும் மூலமாய், மூன்று பிரமாணங்களாலும் பிரத்யட்ச அனுமான சப்தங்கள் அர்த்தம் பிரதிஷேதம் இல்லாதவனாய், மூன்று மாத்திரையான ஒற்றை எழுத்துக்கு முக்கியார்த்தமாய், மூன்று மாத்திரைனா மூன்று மாத்திரா காலத்துல உச்சரிக்கக்கூடியதான பிரணவம்ங்கிறதான ஒரு எழுத்துல சொல்லப்படுபவனாய், மூன்று ரகசியங்களே சிக்ஷையாலே விசேஷித்து அறியப்படும் பிரம்மத்துக்கு, மூன்று ரகசியம்னு சொல்லக்கூடியதான அட்டாட்சரம் துவயம் சரம ஸ்லோகம்ங்கிறதான மூன்று ரகசியங்கள், அதுல விசேஷித்து அறியப்படக்கூடியவன் எம்பெருமான். பிரம்மத்துக்கு உபனிஷத்துக்காற்றில் சொன்ன திரைவித்யம், உபனிஷத்துக்களில் சொன்ன திரைவித்யம், உபனிஷத்துல விபாசா திரைவித்யா தாசுதத்வா திசத்யோகா அதுன்னு சர்வத்திர பிரசித்தி அதிகரணத்துல சப்தம் இருக்கு. பிராண தர்மேன பிரஜா தர்மேன சுதர்மேனு மூணு விதமா உபாசனை பண்ணலாம், அது அந்த பிரகரண வரைச்சே சொல்றேன். ஏன்னா இது வாழ்வாருடைய சீசூக்திகளோடு அனுபவிக்க வேண்டியதுனால இதெல்லாம் கோட்டீகரணம் கோட்டி காமிச்சுன்னு போறேன். ஏன்னா இதை ஒவ்வொன்னையும் சொல்லணும் அப்படின்னா அதுக்கு தனியா இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும். போக்திரு விசிஷ்ட ரூபத்தாலும் போக்ய விசிஷ்ட ரூபத்தாலும் பேரக விசிஷ்ட ரூபத்தாலும் உபபன்னமாய், உபபன்னம் அதனால மூணு ஆகாரம் இருக்கு, அவன் போக்தாவா இருக்கான், அவனே போக்கியமா இருக்கான், அவனே பிரேரிதாவா இருக்கான், அவனால மூன்று ஆகாரம் இருக்கு. தன்னையும் பிரேரிதாவையும் பெரிய அறிந்து பத்தேன் அவனுக்கு. அப்ப எம்பெருமான் எம்பெருமானால நியமிக்கப்படுபவனான தான் இப்படிங்கிறது தெரிஞ்சின்றவனுக்கு அவன் பிரசாதத்தாலே மோக்ஷம் என்று இங்கு ஓதுகிறது. இந்த ஸ்ருதி என்ன சொல்றது, போக்தா போக்யம் பிரேரிதாரஞ்ச மத்வா ஜுஷ்டஹா ததஹா தேன அமிர்தத்வமேதி, இதை தெரிஞ்சின்றவன் எம்பெருமானாலேதான் எல்லாம் நடக்கிறது, நமக்கு போக்கியம், நம்ம அனுபவிக்கிற வஸ்து, நாம் எல்லாம் எம்பெருமானுக்கு அதீனமானவன் எவன் தெரிஞ்சுக்கிறானோ அவனுக்கு அவனுதான் மோட்சத்துக்கு அதிகாரி ஆகிறான்னு சுதி சொல்றது. இப்படி பஞ்சதச அத்தியாயாதிகளிலே, இப்படி பஞ்சதச அத்தியாயங்கிறது கீதையில 15வது அத்தியாயத்துக்கு புருஷோத்தம யோகம்னு பேர். அதுல பெருமாளுடைய ஸ்வரூபங்கள்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறார். அதஸ்தோத்வம் பிரசுருதாஸ்தஸ்யசாகா குணப்பிரவிருத்தா விஷய பிரபாளாஹா அதஸ்த மூலான்யனுசந்ததானி கர்மானுபந்தீனி மனுஷ்யலோகே அப்படிங்கிறதாக தொடங்கி. அதனால பஞ்சதச பிரகாரத்தாலே, பஞ்சதச அத்தியாயாதிகளிலே பர அவர தத்துவ விவேகம் பிறந்தால் தெரிஞ்சுட்டோம்னா எம்பெருமான் பரன், நாம் அவனுக்கு நாராயணன் பரன், நாம் அவனுக்கு நிலையடியும் சோராதனைத்தும் அவனுடம்பண்ணும் சுருதிகளாலுங்கிறதான விஷயத்தை தெரிஞ்சுட்டோம்னா என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, தேயோ நாராயண சதா என்னும் ஸ்மர்த்தவியாக சதனம் சதனம் விஷ்ணு என்னும் இந்த இடம்தான் அது முக்கியம். துஞ்சும்போ தும்பிடாது தொடர்கண்டா என்னும் சொல்லுகிற சதா அனுசந்தானம் கிருத்திய சேஷமுடையவனுக்கு உபாய உபகார வித்தையாலே வந்த போகம் யுதகிருத்தனுக்கும் கைங்கரிய உபகார விதையாலே வந்த போகம் போக்யனாய் நித்தியசேஷியான நித்தியசியான சேஷி சமாதிக தரித்திரனானா போலே போகமும் நிசமாபியதிகமா. இது தெரிஞ்சிருந்தா இவனுக்கு கிடைக்கக்கூடியதான போகம். இவன் என்ன பண்ண போறான், சத்தத்திரைய விவேகம் ஏற்பட்டு நாம் எம்பெருமானுக்கு ஆசிரித பூதன், நாமும் நம்ம சேர்ந்ததான அச்சேதன சேதனங்களும் எம்பெருமானுக்கு ஆசிரித ஆசிரிய பூத்தர்கள்ங்கிற விஷயத்தை தெரிஞ்சுட்டு எம்பெருமான பத்தினானாகில் அவனுக்கு என்ன தேயோ நாராயண சிதா சதா. இந்த விவேகம் வர்றதுதான் என்ன பண்ணுவான், தேயஹா நாராயணஹா சதா எப்போதும் தியானிக்கப்பட வேண்டியவன் ஸ்ரீமானான நாராயணன் ஒருத்தனேங்கிற ஒரு அத்தியவசாயம் ஏற்படும். அது மாறும், அது மாத்திரமில்ல அதுக்கு மேல பிரமாணம் காமிக்கிறார். ஸ்மர்த்தவியம் சததம் விஷ்ணு ஹரிவம்ச ஸ்லோகம் ஸ்மர்த்தவியா சததம் விஷ்ணு விஸ்மர்த்தையா ந ஜாதுசித் சர்வே விதி நிஷேதாக அத்யுஹு இதரையோசித கிங்கராக. அப்ப எம்பெருமான் எப்படிப்பட்டவனா, எம்பெருமான் எப்படி தியானம் பண்ணா, ஸ்மர்த்தவியம் சததம் விஷ்ணு ஸ்மர்த்தவியா சததம் விஷ்ணு எப்போது தியானம் பண்ண வேண்டியவன், விஸ்மர்த்தவியா ந ஜாதுசித்து ஒருபோதும் அவனை மறக்கக்கூடாது. அப்ப இந்த சாஸ்திரங்கள்ல விதி நிஷேத ரூபமான சாஸ்திரங்களுடைய பரம பிரயோஜனம் என்ன, எம்பெருமான தியானம் பண்றதுதான் அப்படி இருந்த ஹரிவம்சம் சொல்றது. என்றும் அதான் சொன்னா, நல்ல நெஞ்சமே நல்ல நல்லை உன்னை பெற்றால் என் செய்யோ இனி என்ன குறைவினம் மைந்தனை மணரால் மணவாளனை துஞ்சும் போதும் விடாது தொடர்கண்டாய். தன்னுடைய மனசை கொண்டாடுகிற, ஏன்னா முதல் திருவாய்மொழியில மனச பூட்டிக்கிறார், இந்த மனச தொழுதழு என் மன்னனே அப்படின்னு சேர்த்துட்டார். ஏன்னா இந்த திருவுள்ளத்தை குறித்து நாங்க ஆறாயிரப்படி வியாக்கியானத்துல தன் திருவுள்ளத்தை குறித்து அருள் செய்கிறார், அந்த திருவுள்ளத்துக்கு சேதனத்தை ஆரோப்பணம் பண்ணி தன்னுடைய மனசை கூட்டிண்டு எம்பெருமான் அனுபவிக்கலாவான்னு சொல்லி உயர்வர உயர்நிலத்தை ஆரம்பிச்சார். இப்படியே ஆரம்பிச்சு திருவாய்மொழி போச்சு. ஏன்னா திருவாய்மொழியில இது 10வது பாசுரம். 10வதுங்கிறது பெருமான் ஏழ்வடை ஆழிகண்ட தொடு திருமான் ஈழ்கழல் ஏழுலகந்தொழ ஒருமானை குரலாகி நிமிர்ந்த அத்தருமானைக்கமன் கண்ணுள்ளதாகுமே மண்ணுள்ளே நிற்கும் தாதன்மையால் தொழில் என்னிலும் வரும் என்ன நிவேண்டும் மண்ணும் நீரும் எரியும் நல்வாயும் பின்னுமாய் விரியும் எம்பிரானையே எம்பிரானை தந்த தந்த தந்தைக்கும் தம்பிரானை தந்தாமரை கண்மனை கொம்பராவன் உன்னேறிட மார்வனை எம்பிரானை தொழாய் மர நெஞ்சமே நெஞ்சமே நல்ல நல்லை உன்னை பத்தால் அஞ்செய்யோம் இனி என்ன குறைவினம் மைந்தனை மலரால் மணவாளனை துஞ்சும் போதும் விடாத தொடர்கண்டாய் அப்படின்னு சாதிச்சார். இதுல இந்த திருவாய்மொழிக்கு விஷயம் என்னன்னா, இந்த திருவாய்மொழி முதல் பத்திருக்க தேசிகன் சாத்திரி ரத்னாவளியில சாதிக்க, திரவிடோபுரி சாத்திரி ரத்னாவளியில சாதிக்கச்சே சேவாயோக்யா எம்பெருமான் ஒருத்தன் தான் சேவிக்க தகுந்தவன் அப்படிங்கிறது தான் இந்த முதல் பத்தினுடையதான விஷயம். அதை உபபாதனம் பண்றதுக்காக தான் இந்த திருவாய்மொழி முதல் பத்து, அதுலயும் முதல் திருவாய்மொழியான உயர்வர உயர்நலத்துல எம்பெருமானுடையதான மேன்மையை பேசினார். இந்த அனுபவமானது கட்டுக்கடங்காமையால இதோட சமான ரசிகர்கள் யாரும் இருப்பாரோட பார்த்து அவரோட அனுபவிக்கலான்னு பாக்கறச்ச இங்க சமான ரசிகர்கள் இல்லாமையா அல்லாமை மாத்திரம் இல்ல இந்த ஜனங்கள்லாம் சம்சாரிகளா இருக்கக்கூடியதான ஜனங்கள் ஆழ்வாரை பார்த்து இந்த எம்பெருமானுடைய விஷயத்துல ஆசங்க பண்ண அவருடைய சங்கைய போக்கி எம்பெருமான் அடையறதுக்கு உண்டான அந்த சுகரமான உபாயத்தை சம்சாரிகளுக்கு உபதேச பிரவர்த்தரானார். வீடுமின் முற்றத்துல வீடுமின் முற்றமும் வீடு செய்து உண்மையுர் வீடுடையானடை வீடு செய்வினே மென்னின் நிலையில மண்மகாக்கள் என்ன வடத்தரை ஒன்ன வெந்நீரு இப்படின்னு பேசினார். இப்படி பேசினோன்னு அந்த சம்சாரிகள்லாம் பார்த்து கேட்டுதான், ஓய் அழுவே உங்களுடைய பெருமாள் ரொம்ப பெரியவன் சொல்றீரு, அப்ப உங்க எம்பெருமான நாம் ஆசிரியக்க போமோ அப்படின்னு கேட்க எம்பெருமானுடைய ஒரு கல்யாண குணங்களை பேச ஆரம்பிச்சார். எம்பெருமானுக்கு இந்த பரத்தம் தவிர்த்து இன்னொன்னு பரத்தத்துக்கு நிறம் கொடுக்கக்கூடியதான் ஒரு கல்யாண குணம் இருக்கு, அத்த சொல்லுகிறேன்னு ஆரம்பிச்சார். பத்தோட அடியவர் கிளி அவன் பிறர்களுக்கு அறிய வித்தகன் மலர்மகள் விரும்பணம் அரும்பருளடுகள் மற்றொரு களவண்ண களவனல் உறவிளையா புண்டு எத்திரம்முருளனோடு இழந்திருந்தேங்கிவே இப்படின்னு எம்பெருமானுடைய சௌலபியத்தை அனுசந்தானம் பண்ண இப்படி சௌலபிய அனுசந்தானம் பண்ணினோம்னா ஆழ்வாருக்கு அல எயர்வதன் அலற்றுவன் தழுவன் வணங்குவன் அமர்ந்தேன்னு எல்லாத்தையும் எல்லா விதமான கைங்கரியத்தையும் பண்ணணும்னு ஆசை பிறந்து அதனால பாஷ்ய சம்சேஷம் பண்ணி பெருமாளோட ஒரு நீராக கலந்து பழகணும் அப்படின்னு ஏற்ப எண்ணம் ஏற்பட்டு போயிடுது. அது கை அதனால தானான தன்மை போய் ஒரு ஸ்திரீத்தம் ஏறிட்டு தனக்கு பகவத் விஸ்லேஷம்ங்கிற ஒரு தசை பிறந்து தலைவியா இருந்து பகவத் விஸ்லேஷம்ங்கிற தசை பிறந்து அது கிடக்க பொறாமையாலே அத்தந்த வசனராய் தனக்கு முன்னாடி இருக்கக்கூடியதான பறவைகள் சேர்ந்து ஜோடி ஜோடியா இருக்கிறதையே பற்றாசாக கொண்டு அவைகள் தம்முடைய விஷயத்தை அறியமாட்டா தம்முடைய பேச்சை அறியமாட்டாங்கிறத விவேகிக்க மாட்டாரே அவரிடத்தை சரணாதி பண்ணார். அஞ்சரைய மரணாராய் எளியத்தாய் நீயும் நின் அஞ்சரைய சேவலமாய் ஆவாவென் நனக்கருளி வெஞ்சரைய புள்ளுயர்த்தார்கண் விடுதூதாய் சன்னக்கால் வன்சரகலவன் வைக்கில் வைப்புண்டாளன் செய்யுமோ அப்படின்னு தொடங்கி அதுக்கு மேல பெருமான் ஏழுபடல் ஆழுதுறம் அதுக்கு மேல அவரை வல்வினைய இந்த திருவிழா எம்பெருமான்ன்றத பறவைகள் இடத்த தூத விட்டார். வளவேழ் அஞ்சாம் பத்து வளவேழுலகின் முதலாய வானோர் இறையை அறிவினையின் களவேழ் வெண்ணை தொடவுண்ட கல்வா என்பன் பெண்ணையும் களவேழ் முதல் பின்னக்காய் வல்லான் ஆயர் தலைவனாய் இளவேறு எழும் தழுவிய எந்தாய் என்பன் நினைந்து நின்று அப்படின்னு தொடங்கி இந்த எம்பெருமான போய் நான் போய் என்னுடைய வார்த்தையினாலே பத்தி இல்லாத என்னுடைய பாதி நெஞ்சாலே இவனை கல்வன் கேன இவனுடைய சம்சேஷம் நமக்கு வேண்டாம் நமக்கு அவனுக்கு சொரூபகாணி அதனால அவனோட சம்சேஷிக்க மாட்டேன்னு அகல பார்த்தார். எம்பெருமான் தன்னுடைய வாமனாவதார லீலைகளை காமிச்சு ஆழ்வாரை வளப்படுத்தினார். அதுக்கு மேல இந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவனா இருக்கான்னு சொல்ல ஆரம்பிச்சார். எம்பெருமான் ஆராதனை சுலபனா இருக்கான் அப்படிங்கிறது ஆரம்பத்துல பரிவதில் ஈசனை பாடி பெரிவதவும் மேவலருவி பெருதகையின் நன்னீர் தூவி பொறிவதவும் புகைப்பூவே அப்படின்னு தொடங்கி எம்பெருமானுடைய ஆராதனை சுலபத்தம் எம்பெருமானுக்கு நல்ல வசந்ததான தூபதி பாதிகளை சமர்ப்பிக்கணும் இல்லைங்களா எப்படி நித்திய சூரிகள் சமர்ப்பிக்கிறான்னு சொன்னார். அங்க வந்து நினைந்து உள்கரைந்து உருகி இணையோர் குளரும் முனைவரும் குடைந்த கண்ணநீர் சாந்தம் புகையோடேந்தி வணங்கினாள்னு போன பாசுரத்தை சொன்னார். இந்த தன்னுடைய கத்கதமா பகவத் விஷயத்துல உண்டானதான ஜல சாந்தாசிரே மந்தனம் அரைச்சு ஹலோ கேக்குறதடி சமர்ப்பிக்கிறா அப்படி பண்ணக்கூடிய உபசாரமே ஹேயம் அவனுடைய குண அவனுடையதான மேன்மையை பார்க்கறது அதுவே ஹேயம்னு சொன்னார். இப்பவோ இந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவனா இருக்கான்னார் ஆராதன சுலபன் செதுக்கை இட்டு புதை புகைக்க அமையும்னு இட்டுக்காரு காமிச்சர் நம்ம மர செதுக்கிறான் இல்லையா அந்த குப்பையை போட்டு கொளுத்தி அந்த புகையை சமர்ப்பிச்சா கூட பெருமாள் ஏற்றுகிறான். பதிவதில் ஈசனை பாடி விரிவதவும் மேம்பலருவி பிரிவகின் நன்னீர் புரிவதவும் புகைப்பூவேங்கிற அப்படித்தான். இப்படி எம்பெருமானுடைய ஆராதனை சுலபத்தம் ஆர்ஜவம் முதலியதான குணங்களை கிரமேண சாதிச்சுட்டு இந்த எம்பெருமானை போய் ஆசிரியக்கணும். எம்பெருமான் நமக்காகத்தான் திருவாழி முதலியதான திவ்யாயுதங்களோடும் திவ்யாபரணங்களோடும் இருக்காங்கிறத சொன்னார். பெருமான் ஈழ்படை ஆழி சங்கத்தோடோ திருமான் நீழ்கடல் ஏழுலகந்தொழ எதுக்காக எனக்கு இந்த திவ்யமங்கல விக்கிரகம்னார் ஏழுலகந்தொழ ஒரு மாணிக் குரலாகி நிமிர்ந்த பருமாணிக் சாட்சிக்கம் என் கண்ணுலகாகமே எனக்கு சற்று விஷயமானான்னு பத்தாம் பத்துல சாட்சி. அப்ப அந்த எம்பெருமானா என்ன பண்ணணும் அப்படின்னு தன்னுடைய திருவுள்ளத்து சொன்னார். திருவுள்ளமே மனசே நல்லை நல்லை உன்னை பெற்றோம், எனக்கு வெள்ளத்துல அடிச்சுட்டு போகாம இருக்கிறதுக்கு ஒரு ஒரு துடுப்பு போல உன்னை பெற்றோமே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நல்லை நல்லை உன்னை பெற்றது சௌக்கியமா போயிடுச்சு, இனி என்ன குறைவினம், நீ என்ன பண்ண நமக்கு எந்த குறையும் இல்ல. மைந்தனை மலராள் மணவாளனை இந்த எம்பர் ஆசிரதருக்கு ஆசிரதருக்கு கை காரியம் பண்ணி கொடுக்கக்கூடியவனாய் பிராட்டிக்கு பிராட்டி கணவனா இருக்கக்கூடியதான சர்வேஸ்வரனை துஞ்சும் போதும் விடாது தொடர்கண்டாய். அவனே நினைச்சிருந்து வேற ஏதாவது விஷயத்தையும் நினைச்சிருந்துக்காத அப்படி நினைச்சியானா உனக்கு மோட்சம் கிடைக்கும். இதுதான் போக்தா போக்யம் பிரேரிதாரஞ்ச மத்வா துஷ்டஸ்ததத்தே அமிர்தத்வமேதி. இந்த மத்வாங்கிற சப்தத்துக்கு தான் துஞ்சும் போதும் விடாது தொடர்கண்டாய் ஸ்மர்த்தவ்யா சததம் விஷ்ணு தேயோ நாராயண சதா அப்படின்னு இந்த தத்துவ விவேகம் திறந்து எம்பெருமான ஆசிரியம். இந்த தத்துவ விவேகம் பிறக்கணுங்கிறதுனால கீழே தத்துவங்கள் எல்லாம் விசாரம் பண்ணி காமிச்ச எல்லாத்தையும் அவரவர் தான் அவரவர் தமதமது அறிவறி வகை வகை அவரவர் இறையவர் அனாடி அடைவர்கள் அவருடைய புத்தி சக்திக்கு தகுந்தா போல அந்தந்த தேவதைகளை சொல்ற. ஆனா நீங்க என்னென்ன பண்ணணும்னா அந்தந்த தேவதைகள் விஷயமான சாஸ்திரங்களை பரியாலோசனை பண்ணி பாருங்க. அப்போ ஒண்ணுதான் தெரி வரும், அரி அயன் அரணன்னு இவரை ஒன்னனும் மனத்து வைத்து உள்ளினும் இருபசை அறுத்து நன்னன நலஞ்செய்வது அவனுடைய நம்முடைய நாளு. அப்ப ரெண்டு அந்த எம்பெருமான் ஒருத்தன் தான் சீமானான நாராயணன் தான் பரதேவதைன்னு தெரியும், மிச்சத்திற்கு மிச்ச பேசக்கூடியதான பரத்துவ சங்கையை அறுத்துடுங்கோ அப்படின்னு கீழே சாதிச்சிருக்கேன். அதனால இந்த மைந்தனை மலரால் மணவாளனை குஞ்சும் போதும் விடாத தொடர்கண்டாய் அப்படின்னு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத காமிச்சு கொடுத்தார் ஆழ்வர். அதை எடுத்து உபபாதனம் பண்றார் தேசிகன். கொஞ்சும் போது விடாது தொடர்கண்டா என்னும் சொல்லுகிற சதா அனுசந்தானம் கிருத்தியசேஷம் உடையவனுக்கு. அப்ப கிருத்தியசேஷம்னா என்ன, செஞ்ச செய்ய வேண்டியது என்ன, எப்போதும் எம்பெருமான் அனுசந்தானம் பண்ணிருக்க. உபாய உபகார விதையாலே வந்த போகம். இந்த உபாய உபகார விதைன்னா இந்த உபாயத்தை அனுஷ்டிக்கிற காலத்துல இந்த பகவானுடையதான தியானமானது ஒரு சுந்தர போகத்தை சுத்த சந்தோஷத்தை கொடுத்தது. அதுக்கு மேல கைங்கரிய உபகார விதையாலே வந்த போகம். அப்ப எம்பெருமானுக்கு நாம் எப்பேற்பட்ட சர்வேஸ்வரனுக்கு கைங்கரியம் பண்ண போறோங்கிற சந்தோஷத்தினால வரக்கூடியதான போகம். அது மாத்திரமல்ல போக்யனாய் நித்யஸ்ரீயான சேஷி சமாதிக தரித்திரனானா போல எம்பெருமான் எப்படி சமாபித்திக தரித்திரனா இருக்கானோ இவனுக்கு கிடைக்கக்கூடிய இப்படி தெரிஞ்சு எம்பெருமான எப்போதும் துஞ்சும் போது விடாது தொடர்கண்டாய்னு எவன ஒருத்தன் பண்றானோ அவனுக்கு கிடைக்கக்கூடியதான போகமும் சமாபியதிக தரித்திரமா இருக்கும். இது சமமானதும் மேம்பட்டதும் இல்லாததான ஒரு நிரதிசயமான ஒரு போக்கியத்தை அடைவான் அப்படின்னு சொல்லி இந்த ரகசியத்தை தலைக்கற்றார். அப்ப இந்த ரகசியத்துல எழுத்த ஒரே ஒரு பிரமாணம் என்ன, துஞ்சும் போதும் விடாது தொடர்கண்டாய் அப்படிங்கிற திருவாய்மொழி பத்தாம் பத்து விஷயத்தை எடுத்து ஒன்னுல பத்து திருவா பத்தாம் திருவாய் மொழியில நாலாவது பாசனம் அஞ்சாவது பாசனத்துக்கு நாலாவது பாசனம் நினைக்கிறேன் பாசுர விஷயத்தை எடுத்து நமக்கு சுவாமி தேசிகன் உபபாதனம் பண்றார். கவிதார்க்கி சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.